இப்படி ராமனை எதிர்கொண்ட பரத்வாச முனிவர் அந்த மூவரையும் தம்முடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அவர்கள் உணவு உண்பதற்கான நல்ல உணவுகளை அவர்களுக்கு படைத்து உபசரிக்கிறார். அங்கு அன்று உணவு உண்டு ஓய்வு எடுத்த இந்த மூவரும், ராம இலக்குவர், சீதை, இவர்கள் மூவரும் மறுநாள் அங்கிருந்து புறப்பட தொடங்குகிறார்கள். அப்போது பரத்வாசர் தம் கருத்தை கூறுகிறார் ராமனிடம். நீங்கள் ஏன் இவ்விடத்தை விட்டு அகன்று போக வேண்டும்? இங்கேயே இருக்கலாமே. இங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் உள்ளன. சகல சௌகரியங்களுடன் சௌக்கியமாக இங்கேயே நீங்கள் வாழலாம். 14 வருடங்களையும் இங்கேயே நீங்கள் கழிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது தம் இடத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அவர் வசித்திருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மேன்மையை எடுத்துரைக்கிறார். இது நீங்கள் வசிப்பதற்கு உகந்த இடம், புனிதமான இடம், இதைவிட நல்ல இடம் வேறு இருக்க முடியாது என்று அந்த இடத்தின் சிறப்புத்தன்மையை ராமனுக்கு சொல்கிறார். அதை சொல்லக்கூடிய பாடல்தான் இது. ஏற்கனவே குகன் இந்த மாதிரியான ஒரு வேண்டுகோளை ராமனிடம் வைத்தான். தன்னுடனேயே தங்கிவிடும்படி அவன் கேட்டுக்கொண்டான். அவனை மறுதளித்து விட்டு ராமன் தொடர்ந்து வனத்திற்குள் வந்தான். இப்போது பரத்வாசரும் அதே கோரிக்கையை, தம்முடனேயே தங்கிவிட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை ராமனிடம் தெரிவிக்கிறார். ராமன் அதையும் மறுத்துரைக்கிறான் என்று நாம் கதையில் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த பாடல் பரத்வாசர் தாம் வசிக்கக்கூடிய இடத்தின் உன்னதத்தன்மையை உரைக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. கங்கை ஆளொடு கரியவள் நாமகள் கலந்த சங்கமாதலின் பிரியலன் தாமரை செங்கன் அங்கன் நாயக அயனுக்கும் அரும்பெறல் தீர்த்தம் எங்கள் போலியர் தரத்ததன்று இருத்திரீண்டு என்றான். ராமனை நோக்கி விழித்து பேசுகிறார் பரத்வாசர். ராமனை நோக்கி விழிக்கின்ற சொற்றொடர் தாமரை செங்கன் அங்கன் நாயக. தாமரை செங்கன் அங்கன் நாயக, தாமரை பூ போன்ற சிவந்த விழிகளையும் அழகிய கண்ணோட்டத்தையும் உடைய நாயகனே என்று சொல்லுகிறார். செங்கண் என்பது சிவந்த கண் என்ற பொருளை தருகிறது. அங்கண் என்பது அழகிய கண்ணோட்டம் என்ற பொருளை தருகிறது. கண் என்ற அந்த ஒற்றை சொல் ஓரிடத்தில் விழியை குறிக்கிறது, இன்னொரு இடத்தில் அந்த விழியில் இருந்து வெளிப்படக்கூடிய அருள் தன்மையை குறிக்கிறது. கண்ணோட்டம் என்றால் கண்களால் பார்த்து ஒருவர்பால் அருளை பொழுகின்ற அந்த தன்மை, அதுதான் கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்ற ஒரு அதிகாரமே வள்ளுவர் இயற்றியிருக்கிறார். கண்ணோட்டம் என்பது மிக முக்கிய பண்பு, மானுடர்களுக்கு தேவையான ஒரு பண்பு. கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். கண்ணோட்டம் என்ற ஒன்று இருப்பதால் தான் இந்த உலகமே இன்னும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதை தாட்சண்யம் என்று வட சொல்லால் சொல்லுவார்கள். தாட்சண்யம் தமிழில் கண்ணோட்டம் என்ற ஒரு வார்த்தையை மிக பன்னெடுங்காலமாக நம் புலவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். வள்ளுவரும் அதை பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணோட்டம் அதாவது ஒருவர்பால் இரக்க குறிப்போடு பார்த்து அவருக்கு வேண்டுவனவற்றை செய்து உதவுதல், அதுதான் கண்ணோட்டம். அருள், கண்களில் பொருந்தி இருக்கக்கூடிய அருள் தன்மை, அதுதான் கண்ணோட்டம். ஒருவர் தவறு செய்தால் கூட அந்த தவறை பொறுத்து கொள்ளுதல், கண்ணோட்டம் செய்து பொறுத்து கொள்ளுதல். இப்போ உதாரணமாக ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு கொலை புரிந்து விடுகிறான், அவருக்கு நீதிபதி மரண தண்டனை கொடுத்து விடுகிறார். ஆனால் குடியரசுத் தலைவர் கருணை காட்டி இவன் செய்த தவறு ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட தவறு செய்து விட்டான், இவனுக்கு மரண தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கலாம் என்று கருதி அவனுக்கு அந்த மரண தண்டனையை விலக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அல்லவா? அப்படி குடியரசுத் தலைவர் அவனுக்கு மரண தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கிறார் என்றால் அவன் மீது அவருக்கு கண்ணோட்டம் வந்திருக்கிறது, கண்ணோடி, அவன் மீது கண்ணோடி அவனுக்கு அந்த தண்டனையை குறைத்து விட்டார் அவர் என்று சொல்லலாம். இதுதான் கண்ணோட்டம். ஒன்றின் பால் அல்லது ஒருவர் பால் இரக்கமுற்று அவருக்கு வேண்டுவனவற்றை செய்தல், அது உதவியாக இருக்கலாம் அல்லது தண்டனை குறைப்பாக இருக்கலாம், இதுதான் கண்ணோட்டம். அப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவனாக ராமன் இருந்தான் என்பதை சொல்வதற்கு அங்கண் நாயக என்று பரத்வாசர் சொல்லுகிறார். செங்கண் உடையவனாகவும் இருந்தான், அங்கண் உடையவனாகவும் இருந்தான். இந்த அங்கண் என்பதற்கு வேறு ஒரு பொருளும் இலக்கியங்களில் பரவலாக பல இடங்களில் வரும். அங்கன் ஞாலம், அங்கன்மா ஞாலம் என்ற சொற்றொடர் எல்லாம் வரும். அந்த இடங்களில் கண் என்பது இடம் என்ற பொருளில் வரும். அழகிய இடத்தை உடைய உலகம், அங்கன் ஞாலம், அங்கன் உலகம் என்றெல்லாம் சொற்றொடர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த இடங்களில் கண் என்பது இடம் என்ற பொருளில் வருகிறது. இந்த இடத்தில் கண் என்பது கண்ணோட்டம் என்ற பொருளில் வருகிறது. ஐயா, மறுமுறை அந்த திருக்குறள் ஒரு முறை கூற முடியுமா? கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. இது 58வது அதிகாரம். கண்ணோட்டம் என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது. அதில் இந்த கண்ணோட்டம் என்ற வார்த்தைகள் பல முறை வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். கண்ணோட்டத்தை பற்றி விரிவாக அதில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். கண்ணோட்டம் எவ்வளவு முக்கியமானது, கண்ணோட்டம் உடையவனாக ஒரு ஆடவன் இருப்பது மிக அவசியமானது ஒரு என்றெல்லாம் சொல்லுவார். அதே நேரத்தில் கண்ணோட்டம் இன்றியும் ஒரு அரசன் சில நேரங்களில் செயல்பட வேண்டும் என்றும் நீதி இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்கும். அதாவது நீதி வழங்கும் போது இன்னார் இனியார் என்று கண்ணோடாது நீதியை செலுத்த வேண்டும். இப்போது நாம் மனுநீதி சோழன் வரலாற்றில் பார்க்கிறோம். அவனுடைய மகன் தவறு செய்தான், கன்றை தேர்காலில் அடித்து கொன்று விட்டான். அது அதற்கான தண்டனையை அந்த சோழன் தன் மகன் என்றும் பாராது, கண் ஓடாது, மகன் என்று கண்ணோட்டத்தை செலுத்தாது, நீதி வழங்குவதுதான் முறை என்று நீதியை செலுத்தினான். அங்கு அவன் கண்ணோட்டத்தை காட்டவில்லை. இப்படி கண்ணோட்டம் காட்டாமல் கடுமையை காட்ட வேண்டிய இடமும் தேவை அரசனுக்கு. சில இடங்களில் கண்ணோடி இரக்கத்தை காட்ட வேண்டிய இடமும் தேவை. இந்த இரண்டு விதமான தன்மைகளையும் நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கு கண்ணோட வேண்டும், எங்கு கண்ணோடாமல் நீதியை நிலை நிறுத்த வேண்டும் என்பது சில நேரங்களில் குழப்பத்தை தரும் விதமாக கூட இருக்கும். நீதி வழங்கும் போது அந்த இடங்களில் எல்லாம் அரசன் மிகவும் தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும். இங்கு ராமனை குறித்து சொல்லும்போது அவன் கண்ணோட்டம் உடையவன் என்று அவனுடைய அருள் தன்மை விதந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தாமரை செங்கண் அங்கண் நாயக. செங்கண் என்பது சிவந்த கண் என்ற பொருளை தருகிறது. சிவந்த கண் என்றால் அப்படியே செக்க சிவந்து கண் முழுக்க காட்சியளிக்கக்கூடிய கண் என்று பொருள் அல்ல. அது பெரும்பாலும் அவ்வாறு கண் இருப்பது இரவில் தூங்காதவர்களுக்கு அவ்வாறு செக்க சிவந்து கண்கள் இருக்கும், அல்லது குடிகாரர்களுக்கு இருக்கும், குடித்து குடித்து கண்கள் சிவந்து போயிருக்கும், அந்த மாதிரியான கண் என்று பொருள் அல்ல. செங்கண் என்றால் செவ்வரி ஓடிய கண்கள் என்று பொருள். நீங்கள் கண்களை கண்ணாடியில் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் அந்த கண்ணுக்கு இடையே மெல்லிய ரேகைகள், சிவந்த ரேகைகள் ஓடுவதை காண முடியும். அந்த வெண்படலத்தில் சிவந்த ரேகைகள் ஓடியிருக்கும். அது அழுத்தமாக மிக அதிகமாக ஓடியிருப்பது என்பது உயர்ந்த சாமுத்திரியா லட்சணம் என்று நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செவ்வரி ஓடுவது, ராமனுடைய கண்களில் அவ்வாறு செவ்வரி அதிகமாக ஓடியிருந்தது. அவன் உயர்ந்த லட்சணம் உடையவனாக இருந்தான் என்பதை உணர்த்துவதற்காக செங்கண் என்ற வார்த்தை அவனுக்கு அடையாக வருகிறது. திருமாலையே செங்கண் நாயகன் என்று பொதுவாக வர்ணிப்பார்கள். பொதுவாக எந்த ஆடவனை வர்ணிக்கும் போதும் அல்லது பெண்களை வர்ணிக்கும் போதும் இந்த செவ்வரி ஓடுதல் என்பதை சிறப்பித்து பாடுவார்கள் புலவர்கள். செவ்வரி ஓடுதல் கண்களுக்கு ஊடாக செவ்வரி ஓடுதல் என்பது ஒரு சிறந்த லட்சணம். எனவே இங்கு ராமன் அந்த லட்சணத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறான். தாமரை செங்கண், தாமரை போன்ற மலர்ச்சி உடைய கண்கள். தாமரை மலர்ந்தால் பார்ப்பதற்கு எப்படி கவர்ச்சியாக குளுமையாக நம் பார்வைக்கு தெரிகிறதோ அதை போல ராமனுடைய கண்களை பார்ப்பவர்களுக்கு அந்த ஒரு கவர்ச்சியும் மலர்ச்சியும் அனுபவமாகும். எனவே அவனுடைய கண் தாமரைக்கு இணையாக ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாமரை போன்ற செவ்வரி ஓடிய கண்களை உடைய அழகிய கண்ணோட்டமும் உடைய நாயகனே என்று ராமனை விழித்து பரத்வாரசர் சொல்லுகிறார். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் கங்கையாளோடு கரியவள் நாமகள் கலந்த சங்கமாதலின் பிரியலன். இது ஒரு சங்கம இடம். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் என்று சொல்லுகிறான். இவ்வாறு மூன்று நதிகள் சங்கமிப்பதினால் மிக்க புனிதத்துவம் வாய்ந்த இடம் என்று பரத்வாசர் சொல்லுகிறார். கங்கையாளோடு கரியவள் நாமகள் கலந்த சங்கம். கங்கை, கரியவள், நாமகள். கங்கை என்று வெளிப்படையாக கங்கையின் பெயர் சூட்டப்படுகிறது. கரியவள் என்றும் நாமகள் என்றும் யமுனா நதியும் சரஸ்வதி நதியும் சொல்லப்படுகின்றன. யமுனா நதி பார்ப்பதற்கு கரிய நிறத்துடன் காட்சியளிக்கும். அதற்கு காளிந்தி என்ற ஒரு பெயரும் உண்டு. அது கருநிறம் உடைய நதி என்பதனால் மற்ற நதிகளோடு ஒப்பிடும்போது அதற்கு அந்த கருநிறத்தன்மை அதிகமாக இருப்பதனால் அதற்கு காளிந்தி என்ற ஒரு பெயர். காளி என் கா காளி கருநிறம் உடையவள் காளி என்று சொல்லப்படுகிறாள். காளி, காளி என்ற பெண் தெய்வத்தை சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பெண் தெய்வம் கருநிறம் வாய்ந்தவள் என்பதனால் அவளுக்கு காளி என்று பெயர். அதுபோல இந்த யமுனா நதியும் கருநிறம் வாய்ந்தது என்பதனால் அதற்கு காளிந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. அதை தமிழில் கம்பர் கரியவள் என்று குறிக்கிறார். கரியவள், கருநிறம் வாய்ந்தவள். யமுனா நதியின் உருவக பெயர் இது கரியவள். ஒரு பெண்ணாக உருவகித்து சொல்லுவது, நதிகளை பெண்ணாக உருவகித்து சொல்லுவது மரபு, அந்த அடிப்படையில் கரியவள் என்று சொல்கிறார். பெண்பால் சொல்லால் குறிப்பிடுகிறார், கரியவள். அடுத்து நாமகள் என்று சரஸ்வதி நதியை பெண்பால் சொல்லால் குறிப்பிடுகிறார். நதிகளுக்கே பெண்பார் சொற்கள் தான் பொதுவாக பெயராக அமைந்திருக்கின்றன. கங்கை என்பதும் ஒரு பெண்பார் பெயர்தான். நாமகள் என்பது சரஸ்வதி என்ற அந்த சமஸ்கிருத பெயரினுடைய தமிழ் வடிவம் நாமகள். அந்த மூன்று நதிகளும் அவ்விடத்தில் சங்கமமாகின்றன. அதை குறிக்கிறார் பரத்வாசர், முன் நதிகளின் சங்கமம் நடக்கக்கூடிய இடம் திரிவேணி சங்கமம் என்று அதை வடசொல் வடிவில் குறிப்பிடுவார்கள். திரிவேணி சங்கமம் தமிழில் முக்கூடல் என்று குறிப்பிடுவார்கள். முக்கூடல், மூன்று நதிகள் சேரும் இடம், மூன்று கடல்கள் சேரும் இடம், இவையெல்லாம் முக்கூடல் என்று சொல்லப்படும். கன்னியாகுமரியில் வங்கக்கடல், அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம் இந்த மூன்றும் சங்கமித்திருப்பது இருக்கக்கூடிய இடத்தை முக்கூடல் சங்கமம், முக்கூடல் என்று குறிப்பிடும் வழக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது முன் நதிகளின் சங்கமம், திரிவேணி சங்கமம், கங்கை யமுனை சரஸ்வதி. அது கங்கையும் யமுனையும் சங்கமிப்பதை நேரடியாகவே பார்வையில் நாம் பார்க்க முடியும். சரஸ்வதி என்பது அடிநீரோட்டமாக அந்த இடத்தில் வந்து சங்கமிக்கிறது என்று சொல்லுவார். அது கண்ணுக்கு புலப்படக்கூடிய நதி அல்ல, பூமிக்கடியில் அடிநீரோட்டமாக ஓடக்கூடியது, அவ்விடத்தில் சங்கமிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு முன்னதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் இது சங்கம். நான் கங்கையாளோடு கரியவள் நாமகள் கலந்த சங்கமாதலின், சங்கம் என்பது கூடல் சேர்தல், இந்த மூன்றும் சேர்ந்த சேர்க்கையான இடம் இது ஆதலின், சந்திப்பு இடம் இது ஆதலின், பிரியலன் இதை விட்டு நான் பிரியாமலேயே இருக்கிறேன், இந்த இடத்தின் புனிதத்துவத்தை கருதி புண்ணியத்தன்மையை கருதி நான் இங்கேயே என் தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரத்வாசர் சொல்லுகிறார். சங்கம் ஆதலின் பிரியலன், நான் பிரியாமல் இங்கேயே இருக்கிறேன். அயனுக்கும் அரும்பெறல் தீர்த்தம், இது பிரம்மதேவனுக்கு கூட பெறுவதற்கரிய தீர்த்தமாகும், புனித தீர்த்தமாகும். தனித்தனியே மூன்றுமே புனித நதிகள் தான். கங்கை புனித நதி, யமுனை புனித நதி, சரஸ்வதி புனித நதி. இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் எவ்வளவு புனிதத்துவம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். எனவே அதனுடைய புனிதத்தன்மையை சிறப்பித்து சொல்லுகிறார் பரத்வாசர். அயனுக்கு அரும்பெறல் தீர்த்தம், பிரம்மதேவனால் கூட பெறுவதற்கு அரிய தீர்த்தம் என்று சொல்கிறார். அரும்பெறல் என்றால் பெறுவதற்கு அரியது என்று பொருள். அயன் என்பது பிரம்மதேவனை குறிக்கிறது. மும்மூர்த்திகளை குறிப்பிடும் போது பிரம்மன், திருமால், சிவன் என்று நாம் சொல்கிறோம். அதை அகர வரிசை சொற்களிலேயே அந்த மும்மூர்த்திகளுக்கான பெயர்களை சொல்ல வேண்டும் என்றால் அயன், அரி, அரண் என்று சொல்லலாம். அயன், அரி, அரண் என்று சொல்லலாம். அயன் என்ற வார்த்தை பிரம்மனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அயனுக்கும் அரும்பெறல் தீர்த்தம், படைப்பு கடவுளாகிய அவன் கூட பெறுவதற்கு அரியது. அவன் நினைத்தால் இப்படி எத்தனையோ தீர்த்தங்களை படைத்து விட முடியும், ஆனால் அவனுக்கு கூட பெறுவதற்கு அரியது. இவ்வாறு மூன்று இடங்கள் தானாக, மூன்று நதிகள் தாமாக வந்து சங்கமித்திருக்கக்கூடிய இடம் அவனால் கூட சிருஷ்டிப்பதற்கு அரியது. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க இடம் இது என்று பரத்வாசர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், எங்கள் போலியர் தரத்தது அன்று, இது அயனுக்கும் பெறுவதற்கு அரியது, எங்களை போன்ற முனிவர்களுடைய தரத்திற்குரியது அன்று, அதற்கும் அப்பாற்பட்டது, அதற்கும் மேலானது எங்கள் தரத்தை விட உயர்ந்தது. நாங்கள் சிறந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிறோம். எங்கள் தவத்தை விட எங்கள் தவத்தின் தன்மைக்கும் மேம்பட்ட புனிதமுடையதாக இது இருக்கிறது. எங்கள் போலியர் தரத்தது அன்று. எங்கள் போலியர் என்றால் எங்களை போன்றவர்கள் என்று அர்த்தம். அந்த போல் என்பதிலிருந்து போலியர் என்று வருகிறது. நாம் போன்றவர் என்று சொல்கிறோம் அல்லவா, இப்போது எங்களை போன்றவர் என்று நாம் வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். இது அந்த போன்ற என்பதும் போல் என்பதிலிருந்து வந்த வார்த்தை தான். அதிலிருந்து போலியர் என்று வருகிறது. எங்கள் போலியர் என்றால் எங்களை போன்றவர் என்று அர்த்தம். எங்களை போன்றவர்களுக்கான தரம் உடையதல்ல, அதையும் விட மேம்பட்டது. இவர்களே தரம் மிக்கவர்கள் தான். இவர்களே மிக உயர்ந்தவர்கள், தபசிகள், சாதாரண மானிடர்களில் இருந்து மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த உயர்ந்த இந்த தபசிகளின் தரத்தை விட உயர்ந்தது இந்த இடம் என்று பரத்வாசர் சொல்லுகிறார். தங்கள் தரத்தை விட உயர்ந்த தன்மை வாய்ந்ததாக இந்த இடம் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். தங்கள் தரத்தை விட உயர்ந்த இடத்தில் தாங்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார். எங்கள் போலியர் தரத்தது அன்று. எங்களை போன்றவர்களுக்கு இணையான தரம் உடையதல்ல இது, அதற்கும் மேம்பட்டது. ஆதலால் இவ்வாறு சிறந்த மேன்மை கொண்ட இந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்களாக. இருத்தீர் ஈண்டு, இங்கு இருங்கள். இருத்தீர் இருப்பீர்களாக, ஈண்டு இங்கு. நாம் இப்போது இங்கு, அங்கு, எங்கு என்று சொல்லுகிறோம். செய்யுள்களில், இலக்கிய நடையில் ஈண்டு, ஆண்டு, யாண்டு என்றெல்லாம் வரும். இங்கு, அங்கு, எங்கு என்பது ஈண்டு, ஆண்டு, யாண்டு என்று வரும். இங்கு ஈண்டு என்று வந்திருக்கிறது. இங்கு என்பது இருத்தீர் ஈண்டு, இங்கே இருப்பீர்களாக என்றான் என்று பரத்வாசர் கூறினார். தம்முடைய கோரிக்கையை, வேண்டுகோளை ராமன் முன்பு வைக்கிறார் பரத்வாசர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, நா மகள் அதை எப்படி பொருள் கொள்ளணும் ஐயா? நா நாவில் இருக்கக்கூடியவள் நாமகள். ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்தில் வசிப்பதாகச் சொல்லுவது ஒரு உருவக மரபு. லக்ஷ்மி ஒருவனுடைய தோள்களில் வசிக்கிறாள் என்று சொல்லுவார்கள். ஒருவனிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது என்றால் அவனுடைய மார்பில் லட்சுமி குடியிருக்கிறாள் என்று சொல்லுவது, அல்லது வீட்டில் குடியிருக்கிறாள் என்று சொல்வது ஒரு வழக்கம். ஒருவன் புலமை உடையவனாக இருந்தால் அவனுடைய நாவில் லட்சுமி குடியிருக்கிறாள் என்று சொல்வது வழக்கம். எனவே அவளுக்கு நாமகள் என்று பெயர். நாவில் குடியிருப்பதனால் நாமகள். சரி. அது புலமை வாய்ந்தவர்கள் அத்தனை பேருடைய நாவிலும் அவள் இருக்கிறாள் என்ற அடிப்படையில் நாமகள் என்று சொல்லக்கூடிய மரபு வந்ததாகவும் கொள்ளலாம். இல்லாவிட்டால் புராண ரீதியாக பார்க்கும்போது பிரம்மதேவனுடைய நாக்கில் அவள் அமர்ந்திருக்கிறாள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. பிரம்மதேவனுடைய நாக்கில் அவள் இருப்பதனால் அவளுக்கு நாமகள் என்ற பெயர் வந்தது. பிரம்மதேவனுடைய நாக்கில் சரஸ்வதி இருக்கிறாள், திருமாலனுடைய மார்பில் லக்ஷ்மி இருக்கிறாள், சிவனுடைய அங்கத்தில் பாதியாக உமாதேவி இருக்கிறாள் என்று புராணங்கள் சொல்லும். இதை பாரதி கூட ஒரு பாடலில் மிக அழகாக பாடியிருப்பார். ஆதிசக்தி தனை உடம்பில் அரணும் கோத்தான், அயன்வாணி தனி நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினிழை செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாழை திருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான் என்று பாரதி பாடுவார். ஆதிசக்தியை சிவன் தன் பாதியாக, தன் அங்கத்தில் ஒரு பாதியாக வைத்து கொண்டான். அயன் என்னும் அந்த பிரம்மதேவன் தன்னுடைய நாக்கில் தன் மனைவியை அமர்த்தி கொண்டான், சரஸ்வதியை அமர்த்தி கொண்டான். செல்வத்திற்கெல்லாம் நாயகியாக திகழக்கூடிய இலக்குமியை திருமால் தன் மார்பில் வீற்றிருக்க வைத்து கொண்டான் என்று பாரதியினுடைய அந்த கவிதை சொல்லுகிறது. இவ்வாறு இந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் தங்கள் நாயகருடைய அங்கத்தில் பிரிவின்றி இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது புராண மரபு. நாக்கில் பிரமனுடைய நாக்கில் சரஸ்வதி இருப்பதனால் அவளுக்கு நாமகள் என்று பெயர். அது புராண ரீதியாக சொல்லுவது. அப்படி இல்லாமல் உருவகமாக எடுத்துக்கொண்டாள். கல்வியை கல்விக்கு ஒரு நாய் கடவுள், அவள் சரஸ்வதி. கல்வி என்பதே நாவன்மையினுடைய அடையாளம். எனவே புலவர்கள் நாவன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்கு புலவர்களுடைய நாவில் சரஸ்வதி குடியிருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த மரபின் அடிப்படையில் அவளுக்கு நாமகள் என்று பெயர் வந்தது என்றும் பொருள் கொள்ளலாம். எனவே நாமகள் என்பது சரஸ்வதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த நதிக்கு பெயர் சரஸ்வதி. அந்த நதிக்கும் இந்த சரஸ்வதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவள் வேறு, இவள் பிரம்மதேவனுடைய மனைவி. ஆனால் அந்த நதிக்கு சரஸ்வதி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த சரஸ்வதி என்ற பெயரை வேறு ஒரு சொல்லால் கம்பர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார், நாமகள் என்று. இப்போது ஒரு பெண்ணுக்கு சரஸ்வதி என்று பெயர் வைத்து விட்டோம், அந்த சரஸ்வதி என்ற பெயரையே தமிழாக்கம் செய்து நாமகள் என்று சொல்வது போல அந்த நதிக்கு பெயர் சரஸ்வதி, அதை தமிழாக்கம் செய்து நாமகள் என்று கம்பர் இங்கு சொல்லியிருக்கிறார். அந்த சரஸ்வதிக்கும் இந்த நதிக்கும் சம்பந்தம் இல்லை. சரி ஐயா. ஐயா, சரஸ்வதி என்ற சொல் வந்து அதோடைய நேரடி மொழியாக்கம் நாமகள்னு சொன்னீங்கல்ல ஐயா, அத நேரடி மொழியாக்கம் என்று சொல்வதற்கு இல்லை. அது சரஸ்வதி என்றால் நாவில் இருக்கக்கூடியவள் என்று தான் பொருள், பொருளா என்று தெரியவில்லை. அப்போ அவ்வாறு பொருள் வராது என்று நினைக்கிறேன். அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, அதற்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை சரஸ்வதி என்பதற்கு. சரி, அதான் என் கேள்வி. சரஸ் ஆமாம், அப்படின்னா நாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரஸ்வதி இல்லை இல்லை, அது நாக்கு. தெரியல. அது அது அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை. அது சம்ஸ்கிருத புலமை மிக்கவர்கள் யாரிடமாவது கேட்டு நாம் தெளிவு பெற வேண்டும். அதற்கு என்னவென்று பொருள் தெரியவில்லை. சரி. சரஸ்வதி, சரஸ் என்றால் நாக்கா, அதனால் நாக்கில் வதிந்திருப்பவளா, அதனால் அவ்வாறு பெயர் வந்ததா என்று தெரியவில்லை. அது நாம் சமஸ்கிருதம் தெரிந்த யாரிடமாவது கேட்டு நிச்சயப்படுத்தலாம். சரசம் சரசம் அப்படிங்கிறதுக்கு வந்து வேற அர்த்தம் தானே, அது அதுக்கு வேற, அது வேற, அந்த சரசு சரசம் வேற, இது வேற, இது அதுக்கு சம்பந்தம். ஐயா ஒரு இலக்கண கேள்வியா. பிரி ஆ இளன் இருக்கு இல்ல ஐயா, இந்த ஆமாம், அது பிரி இளன்னு வந்தா இன்னும் அந்த இடத்துல பொருத்தமா இருக்குமா? ஏன்னா பிரிய பிரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு பரத்வாசர் கூறுகிறார் இல்லையா. அம்மா, இது பிரியலன் என்பதுதான், பிரியாமல் இருப்பதன் இருக்கிறேன் என்ற பொருள் வரும். பிரி இளன், இளன் என்று அப்படி பார்க்கும்போது அது இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கையாக வரும். பிரிதல் இல்லாதவன், பிரி இளன் என்று அப்படி இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கையாக வரும். பிரி இளன் என்று போட்டாள். பிரி இளன் என்றால் அது ஒரே வார்த்தை தான், இடையில் அல் அல் என்ற ஒன்று சேர்ந்து அது ஒரே வார்த்தையாக வருகிறது என்று பொருள். அல் என்று எதிர்மறை இடைநிலை இடையில் புகுந்து பிரியலன் என்று வருகிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பிரியலன் என்பது சரிதான், அதை மாற்ற வேண்டிய தேவையில்லை. பிரி இளன் என்று நீங்கள் சொல்லும்படி பார்க்கும்போது அது இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கை என்பது போல ஆகிவிடும். இதில் இன்னொரு இலக்கணம் இருக்கிறது. பிரி இளன் என்பது பொதுவாக படர்க்கையில் வரும். அவன் பிரியலன், அவன் பிரிய மாட்டான் என்று சொல்லலாம். இங்கு தன்மையில் வந்திருக்கிறது. நான் பிரியலன், நான் பிரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவதாக வருகிறது. அது அப்ப சரியில்லை. இல்லை ஐயா, அது தன்மையில வரும்போது எப்படியும் எடுத்துக்கலாமா? பிரியலன் என்று எப்படி கேட்கிறீர்கள்? திரும்ப கேளுங்கள். நீங்க சொன்ன மாதிரி படர்கையில வரும்போது புரியுது ஐயா, ஆ தன்மையில வரும்போது எப்படி அதை சரியா எடுத்துக்கிறது? இல்லை, பிரியலன் அது அதாவது பொதுவாக செப்பி, இப்போ உதாரணத்திற்கு வேறு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அவன் செப்பினன் என்று நாம் சொல்லுகிறோம், அது படர்கையில் வருகிறது. அவன் செப்பினன், அதையே நான் செப்பினன் என்றும் சொல்லலாம். அந்த இந்த வார்த்தைகள் படர்க்கை தன்மை இரண்டுக்கும் பொதுவாக வரும், இரண்டுக்கும் பொதுவானது. அது பிற்காலத்தில் வந்த ஒரு வழக்கு தான், ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால், பிரியலன் என்பதே பிரியலென் என்று இருக்கும், அங்கு லே என்று வந்துவிடும், அங்கு ஏ என் என்ற விகுதி வரும். என் என்ற விகுதி வந்தால்தான் அது தன்மையை குறிக்கும் விதமாக இருந்தது. பின்னாளில் அது மாறிவிட்டது, அது படர்க்கைக்கும் தன்மைக்கும் பொதுவாக மாறிவிட்டது. இப்போது நாம் கூறினன் என்று சொன்னால் அது படர்க்கைக்கும் சொல்லலாம், தன்மைக்கும் சொல்லலாம். நான் கூறினன் என்றும் சொல்லலாம், அவன் கூறினன் என்றும் சொல்லலாம். ஆனால் அவ கூறினான் என்று சொன்னால் அது படர்க்கைக்கு மட்டும்தான் வருகிறது. அவன் கூறினான், அங்கு அது படர்க்கைக்கு மட்டும்தான் வரும். நான் கூறினான் என்று சொன்னால் அது தவறாக இப்போது இருக்கிறது, அது சரியான சொற்றொடர் அல்ல. நான் கூறினன் என்று சொல்லலாம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழக்காக ஆகிவிட்டது. ஆனால் கொஞ்சம் மிகவும் பின்னால் போகும்போது கூறி நன் என்று வராது, கூறி நென் என்று வரும். தன்மையில் வரும்போது கூறி நன் நே வரும், ஏ ஏ என் என்று விகுதி முடியும். அன் என்ற விகுதி அல்ல, என் என்ற விகுதி வரும் தன்மையில். இப்போது அன் என்ற விகுதி தன்மைக்கும் படர்க்கைக்கும் பொதுவாகிவிட்டது, அது கம்பர் காலத்திலேயே வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். எனவே கம்பர் அந்த அன் விகுதியை தன்மைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி. சில பதிப்புகளில் பிரியலன் என்பதே அந்த அன்விகுதியே என் விகுதியாக மாற்றப்பட்டு பிரியலன் என்று கூட சில பதிப்புகளில் பதிப்பித்திருக்கிறார்கள். அந்த விகுதி தன்மைக்கே உரிய அந்த விகுதி கொடுத்து பதிப்பித்த பதிப்புகளும் இருக்கின்றன. அது கொஞ்சம் மாறுபாடாக கம்பர் காலத்தில் இவ்வாறு இப்படியும் அப்படியுமாக இருந்த ஒரு வழக்கு இருந்திருக்கிறது, அது நமக்கு தெரிகிறது. சரி, நன்றி. வேறு ஏதும் சந்தேகம் இல்லை, ஆ நடத்தப்படும். இந்த திரிவேணி சங்கமம் என்பது இப்போது கூட அங்கே அலகாபாத்தில் வடநாட்டில் இருக்கிறதாகவும் மக்கள் பலரும் போய் பார்க்கிறார்கள். அதை ஒரு புனித மிகு இடமாக போய் தரிசிப்பதும் அதில் நீராடுவதுமாக இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். உங்களில் கூட சிலர் போயிருக்கலாம். இப்பொழுது நடந்தது இல்லையா இந்த பிரயாக் பிரயாகை. ஆமாம், பிரயாகை அதுதான். கும்பமேளா? அது மிகவும் புனிதத்துவம் வாய்ந்த இடம் என்பதனால் அங்கு நடந்த அந்த கும்பமேளா மிகவும் விசேஷத்திற்குரியதாக கருதப்பட்டது. இவ்வாறு பரத்வாசர் ராமனை வேண்டிக் கொள்ள ராமன் மறுத்து விடுகிறான். என்ன சொல்லி மறுக்கிறான் என்றால், இந்த இடம் அயோத்தியில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை, சற்று சமீபமாகத்தான் உள்ளது, ஒரு நடுத்தரமான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. வெகு தொலைவான இடமல்ல, மிக சமீபமான இடமும் அல்ல, ஆனால் ஒரு இடைப்பட்ட தூரத்தில் உள்ள இடமாக இருக்கிறது அயோத்தியில் இருந்து. இங்கு நான் தங்குவது என்பது என்னை என் நாட்டு குடிமக்கள் அடையாளம் கண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். நான் இங்கு இருப்பதை அவர்கள் தெரிந்துவிட்டால் எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அவ்வாறு வந்துவிட்டால் நான் தனித்து வாழ வேண்டும் என்ற அந்த நிபந்தனை, 14 வருடங்களும் ஒரு தவ வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆள் அம்பு சேனை இல்லாமல், குடிமக்களாகிய அந்த பிரஜைகள் இல்லாமல் தனித்து வாழ வேண்டும். அரசு அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த நிபந்தனை கெட்டுவிடும். அந்த வாழ்க்கை முறை வாழ முடியாமல் போய்விடும். எனவே நான் இங்கு இருப்பது சரியல்ல, நான் கொஞ்சம் தொலைதூரம் தள்ளி போய்விடுவதுதான் நல்லது என்று பரத்வாசரிடம் தன்னுடைய எண்ணத்தை எடுத்துரைக்கிறான் ராமன். பரத்வாசரும் ராமன் சொல்லுவதில் உள்ள அந்த நியாயத்தை உணர்ந்து கொள்கிறார். உண்மைதான், இது சற்று அருகாமையில் தான் இருக்கிறது, அயோத்திக்கு அருகாமையில் தான் இருக்கிறது, வெகு தூரமாக இல்லை. அயோத்தி வாசிகள் காட்டுக்குள் சுற்றி திரியக்கூடியவர்கள் யாராவது கண்டுவிட்டால், ராமன் இங்கு வசிப்பதை கண்டுவிட்டால், செய்தி தீயாக தேசத்தில் பரவிவிடும். அத்தனை மக்களும் படையாக இங்கு திரண்டு வந்து விடுவார்கள். ராமன் தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டிய அந்த நிலை கெட்டுப்போகும் என்று பரத்வாசர் உணர்கிறார். எனவே அவன் அங்கிருந்த அப்பால் போவதற்கு அவர் சம்மதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சற்று தூரம் நீங்கள் தள்ளி போனால் சித்திரகூடம் என்ற ஒரு மலை இருக்கிறது. அது மிகவும் ரம்மியமான இடம், வசிப்பதற்கு உகந்தது, அங்கேயே நீங்கள் வசிக்கலாம் என்று அவர்களுக்கு வழிகாட்டியும் அனுப்புகிறார் பரத்வாசர். ஆக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். வனத்திற்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போகும்போது அவர்கள் பாதையில் குறுக்கிடுகிறது யமுனா நதி. முன்பு கங்கை குறுக்கிட்டது. கங்கையை கடப்பதற்கு குகன் உதவினான். தன் படகில் இவர்களை ஏற்றி அக்கரையில் சேர்த்தான். இப்போது யமுனை குறுக்கிடுகிறது. இங்கே எந்த குகனும் இல்லை. எவ்வாறு கடப்பது? அவர்கள் ஒன்று மலைத்து நின்றுவிடவில்லை, கடப்பதற்கு வேறு யாராவது உதவுவார்களா என்று எதிர்பார்க்கவில்லை. உடனடியாக இலக்குவன் ஒரு வேலையை செய்கிறார். அங்குள்ள மரக்கிளைகள், கொடிகள் இவற்றையெல்லாம் கொண்டு ஒரு தெப்பத்தை உடனடியாக அவன் உருவாக்குகிறான். மிதவையை உருவாக்குகிறார். அவ்வாறு மிதவையை உருவாக்கி அதில் தன் அண்ணனையும் அண்ணியையும் ஏற்றி அமர்த்தி அதை தள்ளிக்கொண்டு இவன் நீந்திக் கொண்டே அந்த யமுனா நதியை கடக்கிறான். அவர்கள் அந்த மிதவையில் அமர்ந்து கொண்டே கடந்து கரையேறுகிறார்கள். ஆக மூவரும் யமுனா நதிக்கு அப்புறம் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். சேர்ந்து மேலும் உள்ளுக்குள் பயணிக்கும் போது ஒரு கடுமையான பாலை நிலம் வருகிறது. கால் வைக்க முடியாத அளவிற்கு வெப்பம் மிகுந்த பாலை நிலம் அது. அதை கடந்து போவது என்பது சுலபமானது அல்ல. ராம இலக்குவர் கடந்து விடுவார்கள். அவர்களுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் சீதை, வண்ணச் சீரடி மண்மகள் அறியா பாதம் கொண்ட சீதை, உப்பரியிலேயே உலாவிய மயில் போன்ற சீதை, மெல்லியலான சீதை, அந்த காடு கானகத்திற்குள் பிரவேசித்தே அறியாத சீதை, கல்லும் மண்ணும் நிறைந்த பாதையில் நடந்தறியாத சீதை, அவள் எப்படி இந்த பாலைவனத்தை கடந்து ஏக முடியும்? ராமன் சற்று திகைக்கிறான். இந்த சீதை கடக்க முடியாதே இந்த பாலைவனத்தை என்று மனத்துக்குள் நினைக்கிறான். அவன் நினைத்த அந்த கணமே என்ன நடக்கிறது என்றால், அவனுக்காக அவனுடைய அந்த எண்ணம், அந்த துயர எண்ணம் மனதிற்குள் தோன்றிய அந்த கணத்திலேயே அவனுக்காக இயற்கையே மாறிவிடுகிறது. அந்த பாலையே சோலையாக பரிணாமம் பெற்றுவிடுகிறது. ஒரு சில வினாடிகளிலேயே அது நடந்து விடுகிறது. பொதுவாக இவ்வாறு நடப்பது, இயற்கையே மாறுபாடு அடையக்கூடிய நிலை என்பது தவம் செய்பவர்கள் தம் தவ சக்தியால் நடத்தக்கூடிய ஒன்று. வேண்டிய வேண்டியாங் எய்தல் எய்துவல் எய்தலா எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். தவம் என்பது, தவ சக்தி என்பது ஒருவர் விரும்பியதை விரும்பியபடியே அடையக்கூடிய தன்மையை ஒருவரிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது தவசிகளுக்கு சாத்தியப்படக்கூடியது, இயற்கையே மாற்றிவிடக்கூடிய வல்லமை என்பது. ஆனால் ராமன் தவசி அல்ல, இது நாள் வரைக்கும் அவன் தவம் செய்தவன் அல்ல, தவ வாழ்க்கையை மேற்கொண்டவன் அல்ல, ராஜபோகமாக அரண்மனையில் வாழ்ந்தவன். ஆனால் அவன் மனதிற்குள் ஒன்றை கருதுகிறான், இந்த சீதை நடக்க முடியாதே இந்த பாலை நிலத்தில் என்று கருதுகிறான். அவன் அவ்வாறு கருதக்கூடிய அந்த நேரத்திலேயே பாலை சோலையாக மாறிவிடுகிறது என்றால் என்ன காரணம்? ஒருவன் நினைக்கிறான், நினைத்த மாத்திரத்தில் அது மாறிவிடுகிறது என்றால் ஒன்று, அவன் தவசியாக இருக்க வேண்டும், பெரும் தவ ஆற்றல் உடையவனாக அவன் இருக்க வேண்டும். ராமன் தவ ஆற்றல் பெற்றவன் அல்ல. ஆனால் ராமன் நினைத்த மாத்திரத்தில் அது மாறிவிடுகிறது என்றால் ராமனிடம் இருந்த சக்தி என்ன என்பதற்கு விடை கூறும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாலை சோலையாக மாறிவிட்டது என்பதை பல பாடல்களில் வர்ணித்து கொண்டே வருகிறார். அங்கு காய்ந்து கிடந்த செடி கொடிகள் எல்லாம் தளிர்த்து துளிர்த்து வளர்ந்து செழித்து பூக்களாக பூத்து நிற்கின்றன. கடும் பாறைகள் எல்லாம் கூற்றை வெளிப்படுத்தி அருவிகளாக கொட்டுகின்றன. எங்கும் இன்பக் காட்சி கண்ணுக்கு புலப்படத் தொடங்கி விடுகிறது. சாரல் மழை தூவுகிறது எப்போதும். குயில்கள் கூவுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன, களிவண்டுகள் ரீங்காரம் இடுகின்றன. இவ்வாறு இயற்கை கொலுவிருக்கின்ற இடமாக அது மாறிப்போய்விடுகிறது. இவற்றையெல்லாம் வர்ணித்து கொண்டே வருகிறார். அவ்வாறே வரும்போது கடைசியில் ஒன்று சொல்லுகிறார், இவ்வாறு மாறியதற்கு காரணம் என்ன? தவம் செய்பவர்களுக்கு இவ்வாறு மாறும், இது உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் ராமன் இதுநாள் வரைக்கும் தவம் செய்யாதவன். ஆனால் ராமன் நினைத்த மாத்திரத்தில் அது நடந்ததற்கு காரணம் என்ன என்று கடைசியில் சொல்லி முடிக்கிறார் கம்பர். கவி கூற்றாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறார். காலம் இன்றியும் கனிந்தன கனிநெடும் கந்தம், மூலம் இன்றியும் முகிழ்த்தன நிலனுற முழுதும், கோலமங்கையர் ஒத்தன கொம்பர்கள் இன்ப, சீலம் அன்றியும் செய்தவம் வேறும் ஒன்று உள்ளதோ. முதல் 4 அடிகளில் அந்த பாலை சோலையாக மாறிய தன்மை சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல பாடல்களில் சொன்னார், இந்த பாடலில் அவற்றின் தொடர்ச்சியாக மேலும் சொல்லுகிறார். அவ்வாறு முதல் 3 அடிகளில் சொல்லிவிட்டு கடைசி 4வது அடியில் அந்த பாலை அவ்வாறு சோலையாக மாறியதற்கான காரணமான சக்தி எது என்பதையும் சொல்லி முடிக்கிறார். காலம் இன்றியும் கனிந்தன கனி, அந்த இடத்தில் ராமன் காலடி வைத்து நின்ற அந்த இடத்தில் காலம் இன்றியும் கனிந்தன கனி, காலமல்லாத காலத்தில் கனிகள் எல்லாம் கனிந்து விட்டன என்று கம்பர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு பருவம் இருக்கிறது. எல்லா பழங்களும் எல்லா காலத்திலும் கிடைப்பதில்லை. மாம்பழம் கிடைக்கின்ற காலகட்டத்தில் பலாப்பழம் நாம் பார்க்க முடியாது. பலாப்பழத்தை பார்க்கின்ற காலகட்டத்தில் மாம்பழத்தை பார்க்க முடியாது. கொய்யா எல்லா பருவத்திலும் நமக்கு கிடைப்பதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு பருவத்தில்தான் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு சில பழங்கள் எல்லா பருவத்திலும் கிடைக்கும், அவை வேறு வகையான பழங்கள். ஆனால் சில பழங்கள் சில பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா பருவத்திலும் கிடைக்காது. அவற்றிற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, கனிவதற்கான காலம் உண்டு. தொடுத்த உருவத்தால் உயர்ந்த உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா என்று ஔவை பாடுகிறாள். எவ்வளவு உயர்ந்த மரங்களாக இருந்தாலும் அவை பழம் என்னும் பயனை தருவதற்கு ஒரு பருவம் வர வேண்டும் என்று ஔவை கூறுகிறார். அதைப்போல ஒரு பருவம் இருக்கின்றன, எல்லா மரங்களுக்கும் பருவம் இருக்கின்றன. ஆனால் இங்கு ராமன் காலடி வைத்த நேரத்தில் அந்த பகுதியில் எல்லா மரங்களும் ஒப்ப கனியை கொடுத்து விட்டன. அவை கனிவதற்கான காலம் அல்ல, பருவம் அல்ல. சில பழங்கள் கார்காலத்தில் கனி கொடுக்கும், சில மரங்கள் இளவேனில் காலத்தில் கனி கொடுக்கும், சில மரங்கள் குளிர்காலத்தில் கனி கொடுக்கும். இவ்வாறு அவற்றிற்கான பருவங்கள் இருக்கின்றன. ஆனால் ராமன் காலடி வைத்த அந்த நிலத்தில் எல்லா மரங்களும், அவை ஏற்கனவே அங்கு மரங்களே இல்லை, மரங்கள் எல்லாம் தீந்து போய் கிடக்கின்றன. அந்த மரங்களெல்லாம் தளிர்த்து துளிர்த்து வளர்ந்து கனிகளையும் உடனே கொடுத்து விட்டன. காலம் இன்றியும் கனிந்தன கனி. எல்லா மரங்களும் ஒப்ப ஒரே நேரத்தில் கனிகளை கொடுத்து விட்டன. நெடும் கந்தம் மூலம் இன்றியும் முகிழ்த்தன. கந்தம் என்றால் கிழங்கு, கிழங்கு பூமிக்குள் விளையக்கூடிய கிழங்கு. அந்த கிழங்குகள் தங்களுக்கான வேர் இல்லாமலேயே ஒரு ஒரு செடியோ கொடியோ வர வேண்டும் என்றால் அதற்கான மூலம் ஒன்று இருக்க வேண்டும். அது ஒரு வித்தாக இருக்கலாம் அல்லது வேராக இருக்கலாம். அவற்றிலிருந்து தான் அந்த செடியோ கொடியோ மரமோ வர முடியும். நாம் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் விதையிட்டு வளர்ப்போம், இல்லாவிட்டால் இன்னொரு இடத்தில் இருந்து வேரோடு ஒரு கன்றை பிடுங்கி வந்து நட்டு வளர்ப்போம், இல்லாவிட்டால் ஒரு மரக்கிளையை வெட்டி அதை நட்டு அதன் பிறகு அதிலிருந்து இன்னொரு மரத்தை உண்டு பண்ணுவோம். இவ்வாறெல்லாம் பல வகைகளில் நாம் ஒரு மரத்தை உண்டு பண்ணுகிறோம். ஏதோ ஒரு மூலம் இருக்கிறது அவை உருவாவதற்கு. அந்த மூலத்தில் இருந்து தான் நாம் அவற்றை உருவாக்குகிறோம். ஆனால் அங்கு எந்த மூலம் இல்லாமலும் கிழங்குகள் உருவாயின, தோன்றின என்று கம்பர் பாடுகிறார். கந்த நெடும் கந்தம், பெரிய கிழங்குகள், கந்தம் என்றால் கிழங்கு என்று பொருள். கிழங்குகள் மூலம் இன்றியும் முகிழ்த்தன, வேர்கள் இல்லாமலேயே தோன்றின. நிலன் உற முழுதும் கோள மங்கையர் ஒத்தன கொம்பர்கள். அந்த பரப்பு முழுவதும், அந்த நிலப்பரப்பு முழுவதும் நிலன் உற, நிலம் என்பது நிலன் என்று வந்திருக்கிறது, அது போலி, இறுதி போலி. நிலம் என்பது நிலன் என்று வருவது, அது சில இடங்களில் அப்படி வரும். மரம் என்பது மரன் என்று வரும். தவம் என்பது தவன் என்று வரும். இவ்வாறு சில இடங்களில் அவ்வாறு இம்முக்கு போலியாக இன் வரும், அவ்வாறு வந்திருக்கிறது. நிலம் உற முழுதும், அந்த நிலத்தில் முழுவதுமாக கொம்பர்கள், கோள மங்கையர்கள் ஒத்தன. கொம்பர்கள் என்றால் மரக்கிளைகள். அந்த மரக்கிளைகள் எல்லாம் பூக்களை புஷ்பித்து மிக ரம்மியமாக காட்சி அளிக்கின்றன. அதை சொல்ல வருகிறார் கம்பர். அந்த மரக்கிளைகள் பூக்களை பூத்தன என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவ்வாறு சொல்லாமல் வேறு விதமாக சொல்லுகிறார். கோள மங்கையர் ஒத்தன என்று சொல்லுகிறார். கோள மங்கையர் ஒத்தன கொம்பர்கள். கொம்பு என்று நாம் இப்போது சொல்கிறோம். மரக்கொம்பு, மரக்கிளையே மரக்கொம்பு என்று சொல்லுவோம். அந்த கொம்பு என்பதே கொம்பர் என்று வரும். அது இலக்கிய நடை, கொம்பை கொம்பர் என்று சொல்வது. மர கொம்பர்கள் அந்த மரக்கிளைகள் எல்லாம் கோல மங்கையர் ஒத்தன, அழகான பெண்களை போன்று ஆயின என்று சொல்கிறார். பொதுவாக பெண்களுக்கு ஓமானம் சொல்லும் போது மர பூங்கொம்பை ஓமானம் ஓமானப்படுத்துவார்கள். பூங்கொம்பு போன்ற பெண் என்று சொல்வார்கள். பூங்கொம்பர், பூங்கொம்பு என்று ஓமானம் சொல்வது ஒரு வழக்கம். இங்கு மரக்கொம்புக்கு பெண்களை ஓமானம் சொல்கிறார், மாற்றி சொல்கிறார், ஓமானத்தை மாற்றுகிறார். இவ்வாறு மாற்றி பயன்படுத்துவது புலவர்களுடைய இயல்பு. பெண்களை வர்ணிக்கும் போது பூங்கொம்பு போன்ற பெண்கள் என்று புலவர்கள் பாடுவார்கள். இங்கு பூங்கொம்புகளை வர்ணிக்கிறார். பூங்கொம்புகளை வர்ணிக்கும் போது பெண்களை போன்ற கொம்புகள் என்று சொல்கிறார். பூங்கொம்புகள் என்று சொல்கிறார். அவ்வாறு சொல்வதன் மூலமே அந்த பூங்கொம்புகள் எல்லாம் அழகான பூக்கள் பூத்து குலுங்கி ரம்மியமாக காட்சி அளித்தன என்பதை நமக்கு உணர்த்தி விடுகிறார். வேறு ஒரு வகையாக சொல்லுகிறார், நேரடியாக சொல்லாமல். நிலனுற முழுதும் கோல மங்கையர் ஒத்தன கொம்பர்கள், பூங்கொம்புகள் எல்லாம் அழகான பெண்களைப் போல பூக்களை புஷ்பித்து ரம்மியமாக தோன்றின என்று சொல்கிறார். அடுத்து மேலும் சொல்கிறார், இன்ப அந்த மேலும் சொல்லுவதில் தான் கடைசியில் அது எந்த சக்தியால் நடந்தது என்பதை சொல்லி பாட்டை நிறைவு செய்கிறார். இன்பச் சீலம் அன்றியும் செய்தமும் வேறு ஒன்று உள்ளதோ, இது தவத்தால் நடந்திருக்க வேண்டும். ஆனால் ராமன் தவசி அல்ல, ஆனால் அவனிடம் தவத்திற்கு இணையான ஒன்று இருந்தது, அதுதான் சீலம். சீலம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள். ஒழுக்கம், அவனிடம் ஒழுக்கம் இருந்தது. அந்த ஒழுக்கம் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்திருந்தது. அவன் மிகுந்த ஒழுக்க சீலனாக இருந்ததனால் அவன் மனதிற்குள் அவ்வாறு நினைத்த அந்த கணத்திலேயே அந்த கொடிய பாலை நிலம் இனிய சோலை வனமாக மாறிப்போய்விட்டது. எனவே கம்பர் சொல்லுகிறார், சீலம் அன்றியும் செய்தவம் வேறு ஒன்று உள்ளதோ. ஒழுக்கத்தை விடவும் தவ வலிமை வேறு இருக்கிறதா என்று கேட்டு முடிக்கிறார். அந்த ஒரு கேள்வியிலேயே ஒழுக்கம் தவத்தை விட சிறந்தது என்ற ஒரு பதிலையும் உள்ளடக்கி வைத்து விடுகிறார். உள்ளதோ செய்தவம் வேறு ஒன்று உள்ளதோ, வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு, சீலம்தான் தவத்தை விட சிறந்தது. ஒழுக்க சீலன் ஒருவன் மனதிற்குள் ஒன்றை பற்றி கருதுவானேயானால் அது அவ்வாறே நடந்துவிடும். வேண்டிய வேண்டியாங்கே ஏதலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். செய்தவத்தின் மூலம் வேண்டியதை வேண்டியவாறு பெறலாம் என்பது வள்ளுவருடைய பிரகடனம். அது தவத்தால் மாத்திரமல்ல, சீலத்தாலும் நடக்கக்கூடியது, ஒழுக்கத்தாலும் நடக்கக்கூடியது. நன்னடத்தையின் மூலமும் அதை செய்துவிடலாம். நன்னடத்தை உள்ள ஒருவனுக்கும் அது சாத்தியமானதுதான் என்பதை ராமன் இங்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறான் என்று கம்பர் குறித்து காட்டுகிறார். எனவே தவம், சிறந்த தவம் ஒழுக்கத்தை விட வேறு ஒன்று இருக்க முடியாது என்று ஒன்றை சொல்லி முடிக்கிறார் கம்பர். இன்பச் சீலம், இன்பத்தை தரக்கூடிய, இன்ப வாழ்க்கையை தரக்கூடிய ஒழுக்கத்தை அல்லாமல், ஒழுக்கமாகிய ஒன்றை அல்லாமல் செய்தவம் வேறு ஒன்று உள்ளது, அதைவிடச் சிறந்த செய்தவம் ஒன்று இருக்க முடியுமா என்று கேட்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது கடைசி, இந்த பாட்டு கவிக்கூற்று, கம்பரே சொல்லக்கூடியது. கம்பரே ஒரு வினாவை எழுப்பி பாடலை நிறைவு செய்கிறார். அந்த கேள்வியிலேயே ஒரு பதிலையும் உள்ளே வைத்து விடுகிறார். சீலம் என்பது மிகச்சிறந்த தவம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில். அது தவம் தரக்கூடிய சக்தியை தந்துவிடும். தவ சக்தியால் செய்தவ ஆற்றலால் சாதிக்கக்கூடிய ஒன்றை ஒழுக்கமுடைய ஒருவன் சாதித்து விடுவான், செய்து காட்டி விடுவான் என்று கம்பர் சொல்லி காட்டுகிறார் இந்த பாடலில் நமக்கு. இதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இவர் இந்த பாடல் வந்து உண்மையாக நடந்தவாறு கூறுகிறாரா இல்லை இது? இது ராமனுடைய கதையில் இதுவும் வருகிறது. அந்த இடத்தில் ராமன் அதை கருதியவுடன் அந்த இடம் அவ்வாறு மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி இதிகாசங்களில் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வரும். இது இயற்கை, அதாவது இயல்புக்கு மீறிய நிகழ்வாக இப்போது நமக்கு தோன்றுகிறது. இந்த மாதிரி இயல்புக்கு மீறிய நிகழ்வுகள் புராணங்களில் இதிகாசங்களில் மிக அதிக இடங்களில் வரும். அப்படித்தான் கதைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலத்தில் இதை சிந்தனாபூர்வமாக அணுகுபவர்கள் இது நடந்ததா நடக்கவில்லையா என்றெல்லாம் ஆய்வுக்குள்ள உட்படுத்தி மிகவும் சிக்கலாக வெவ்வேறு விவாதங்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கதைகள் எல்லாம் இவ்வாறுதான் இயற்றப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்து கதைகள் இப்படிப்பட்ட யதார்த்தத்தை மீறிய நிகழ்வுகள் உடையனவாகவே கதைகள் எல்லாம் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த ராமலக்குவர் விஸ்வாமித்திரருடன் பயணிக்கும் போது ஒரு பாலைவனம் வந்தது. அப்போது அந்த வெம்மையை இவர்கள் தாங்கிக் கொள்வதற்காக இவர்களுக்கு பலை அதிபலை என்னும் இரு மந்திரங்களை விஸ்வாமித்திரர் ஓதினார். அவற்றை இவர்கள் உச்சரித்து அந்த பாலையின் கொடுமையை தாண்டி சென்றார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அங்கு மந்திர உச்சாடனத்தின் மூலம் பாலை சோலையாக மாறியது. விஸ்வாமித்திரர் அந்த மந்திரங்களை ராம இலக்குவருக்கு கொடுத்தார். ஆனால் இங்கு மந்திர உச்சாடனத்தின் மூலம் அது நடக்கவில்லை. ராமனுடைய ஒழுக்க சக்தியாலேயே அது அவ்வாறு மாறிவிட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். இல்லையா? இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய உண்டு. அது கதையில் அப்படித்தான் வரும். பல புராணங்களில் இதிகாசங்களில் அது நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி புராண கதைகள் இதிகாச கதைகள் அல்லாமல் மானுடர்களுக்கென்று மானுடர்களையே கதாபாத்திரமாக கொண்டு வடிக்கப்பட்டது சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகள் இயற்கையை மீறிய நிகழ்வுகள் நடந்ததாக கதையை கொண்டு செலுத்துகிறார். கண்ணகியை ஏற்றிச் செல்வதற்காக வானிலிருந்து விமானம் வந்தது என்றெல்லாம் கதை பகுதி அதில் வருகின்றன. கண்ணகி தன் மார்பை திருகி எரிந்து மதுரையை எரித்தாள் என்றெல்லாம் அதில் கதைப்பகுதியை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அந்த அது அவையெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்ட கதைப்பகுதிகள் தான். அதனுடைய அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான சாரமான ஒன்றை நாம் உட்கிரகித்து கொள்ள வேண்டுமே தவிர அது அவ்வாறு நடந்திருக்குமா நடக்கவில்லையா என்று ஆய்வுக்குள் போய்விட்டால் கதையின் சுவாரஸ்யம் போய்விடும். அல்லது அதனுடைய கருத்தை நாம் தவற விட்டு விடுவோம். அந்த கதை என்ன சொல்ல வருகிறதோ அதனுடைய மைய கருத்தை நாம் தவற விட்டு விடுவோம். இந்த மாதிரி ஆய்வுக்கு போனார். அதனால் இந்த மாதிரி ஆய்வுக்கு போகாமல் கதையை ரசிக்கக்கூடிய நிலையில் அதை கடந்து அதையும் ரசனையோடு பார்த்து கொண்டு நாம் கடந்து போவதுதான் சரியான வாசிப்பு முறையாக இருக்கும். சத்யா. இதெல்லாம் ஆராயக்கூடாது இல்லையா, அனுபவிக்கணும்னு கம்ம. ஆமாம், இது அதாவது கதைகள் கவிதைகள் இவையெல்லாம் மூளையால் வாசிக்கக்கூடியவை அல்ல, இதயத்தால் வாசிக்கக்கூடியவை. அதில் உள்ள உணர்வு என்னங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அதை அறிவு கொண்டு அறிவு சல்லடையில் போட்டு சலித்து அது சரியா நடக்குமா நடக்கக்கூடுமா என்றெல்லாம் யோசித்தால் அது ரசனைக்குரியதல்ல. இதயத்தால் வாசிக்கக்கூடிய இதயம் அதை அவ்வாறு ஆராயாது. அதை ரசித்து கொண்டு அல்லது அதில் தனக்கு வேண்டிய கருத்துக்களை உள்ளுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு அந்த இதயம் பயணித்து கொண்டே இருக்கும். ஆனால் மூளையால் படிக்கும் போது அது சிந்திக்கும், இது எவ்வாறு நடந்திருக்கும், நடக்க சாத்தியமா, இவாறெல்லாம் பொய் சொல்லி வைத்திருக்கிறார்களா, உண்மையாக இது நடந்திருக்குமா என்றெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். அதற்கு தீர்வு பெறவே முடியாது. இது உண்மையாக நடந்ததா நடக்கவில்லையா என்றெல்லாம் காண்பது என்பது கஷ்டம். ஏனென்றால் நாம் ஒரு விதமாக சிந்தித்து பார்ப்போம். இப்போது உலகம் திடீரென்று அழிந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான முன்னேற்ற சாதனங்கள் அத்தனையும் அழிந்து போய்விட்டன. இப்போது உள்ள இந்த கணிப்பொறி, நீங்கள் அங்கிருக்க நாம் இங்கிருக்க, நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய இந்த விஞ்ஞான முன்னேற்றம், இது எல்லாம் மறைந்து போய்விட்டன, எல்லாம் அழிந்து விட்டது. புதிதாக உலகம் தோன்றுகிறது. மீண்டும் அப்படியே மனித வர்க்கம் பரிணாமம் பெற்று அப்படியே வருகிறது. அப்போது சில ஆய்வறிஞர்கள் பூமிக்குள் இருந்து தோண்டி எடுத்து பார்க்கிறார்கள். அப்போது இந்த கதைகள் எல்லாம் வருகின்றன. இப்போது கதைகள் இல்லை, இந்த செய்திகளே வருகின்றன. பத்திரிகையில் வருகின்ற செய்திகள் எல்லாம், சில செய்திகள், இன்றைய செய்திகள் எல்லாம் வருங்காலத்தில் புதிய அந்த மனித வர்க்கத்துக்கு கிடைக்கிறது. அதில் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த கணினி ஒருவருக்கொருவர் நேரடியாக எங்கிருந்தோ முகம் பார்த்து பேசியது, ஆகாயத்தில் பறந்தது, தேசத்துக்கு தேசம் கணைகளை ஏவி தாக்கியது, இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் இருந்ததாக அந்த செய்திகள் அல்லது கதைகளில் அவர்களுக்கு இப்போது உள்ள கதைகள் அப்போது அவர்களுக்கு கிடைக்கிறது, அதை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு வரவில்லை, படிப்படியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தோன்றும், இது என்ன, இதெல்லாம் நடந்திருக்குமா, சாத்தியமா, இங்கிருந்து அங்கே பறந்து போனார்களாம், அங்கு உள்ளவர்களை இங்கு முகம் பார்த்தே பேசினார்களாம், தொடர்பு கொண்டார்களாம், என்னெல்லாமோ இருக்கிறதே, இதெல்லாம் நடந்திருக்குமா என்று பலருக்கும் சந்தேகம் வரும். அங்கே ஒரு சமூக சீர்திருத்தவாதி தோன்றுவார், தோன்றி இதெல்லாம் பொய், புழுகு மூட்டைகள், ஏமாற்றி நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அவர் பரப்புரை செய்வார். ஆனால் இப்போது இதெல்லாம் நிஜம், இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அழிந்து போன பிறகு கதைகளாக கிடைத்தால் அந்த புதிய மனித வர்க்கத்தினருக்கு இவையெல்லாம் பொய்யாக தெரியும். வெறும் கதை புனைவுகளாக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் சாத்தியமற்றது என்று தோன்றும். ஆனால் இப்போது அது சாத்தியமாக இருக்கிறது அல்லவா, அதை போல இவையும் சாத்தியமாக அப்போது இருந்திருக்கலாம். நமக்கு அவற்றினுடைய உண்மை புலப்படவில்லை, அவ்வளவுதான், அவ்வாறும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. சரிங்க. அதாவது இப்போது நாம் பறந்து செல்வதெல்லாம் விஞ்ஞான கருவியின் மூலம் பறந்து செல்கிறோம், ஒரு விமானத்தின் மூலம் பறந்து செல்கிறோம். அந்த காலத்தில் முனிவர்கள் இடம் விட்டு இடம் அப்படியே ஆகாய கமனமாக சென்றார்கள் என்றெல்லாம் கதைகளில் படிக்கிறோம். அவர்கள் ஏதோ ஒரு சக்தி பெற்றிருந்திருக்கலாம், அதை நாம் எப்படி பொய் என்று சொல்ல முடியும், இருந்திருக்கலாம். அது இன்றைக்கு நமக்கு அந்த சக்தி என்னவென்று தெரியவில்லை, அதனால் நாம் அதை பொய் என்று சொல்ல முடியாது அல்லவா. எப்படி இன்றைய இந்த ஆகாய விமானம் பற்றிய செய்தி, கணிப்பொறி பற்றிய விஷயம், இதெல்லாம் உலகம் அழிந்த பிறகு வருங்காலத்தில் வரக்கூடிய மனித வர்க்கத்திற்கு நம்பத்தகாததாக இருக்கிறதோ, அதை போல நமக்கு கடந்த காலம் இப்போது நம்பத்தகாததாக கூட இருக்கலாம் அல்லவா. உண்மையில் அது நடந்திருக்கலாம், அதை நாம் உறுதிப்பட சொல்ல முடியாது. எனவே அதை ஆய தேவையில்லை, அதை அவர் படித்து கொண்டே போவதுதான் சரியாக. சரிங்க. இன்னும் ஒரு பாடல் பார்த்துடலாமா ஐயா? ஆ பார்த்து. இவ்வாறு பாலை சோலையாக மாறிவிடுகிறது. அந்த பாலை நிலத்தை கடந்து போகிறார்கள். கடந்து அவர்கள் அப்பால் சென்றவுடன் அவர்களுடைய கண்ணுக்கு அந்த சித்திரகூட மலை தெரிகிறது. அந்த செய்தியை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த பாடல். வெளிறு நீங்கிய பாலையை மெல்லென போனார் குளிரு வான்மதி குழவிதன் சூழ்வயிற்றொழிப்ப பிளிறு மேகத்தை பிடியென பெரும்பனை தடக்கை களிறு நீட்டும் அச்சித்திர கூடத்தை கண்டார். வெளிறு நீங்கிய பாலையை மெல்லென போனார். வெளிறு நீங்கிய பாலை, வெளிறு என்றால் வெறுமைத்தன்மை. வெறுமைத்தன்மை நீங்கிவிட்டது அந்த பாலை நிலம். பாலை நிலம் என்பதே வெறும் வெற்று நிலம்தானே. அங்கு நாம் செடி கொடிகளையோ உயிர் வர்க்கங்களையோ, அதாவது மான், குயில், மயில் போன்ற கண்ணுக்கு இனிய உயிர் வர்க்கங்களையோ பார்க்க முடியாது. அது ஒரு வெறுமைத்தன்மை உடைய நிலமாக காட்சி அளிக்கும். பச்சை பசேல் என்ற எந்த காட்சியும் நாம் அங்கு பார்க்க முடியாது. நல் விலங்குகள் எதையும் பார்க்க முடியாது. கொடிய பாம்புகள், அந்த பாலை வெப்பத்திற்கு ஈடு கொடுத்து வாழக்கூடிய கொடிய பாம்புகள், ஓநாய்கள் போன்றவை வேண்டுமென்றால் அங்கு காணப்படலாம். ஒரு வெறுமைத்தன்மை தான் அங்கு இருக்கும். இப்போது ராமன் காலடி வைத்த அந்த நேரத்தில் அந்த வெறுமைத்தன்மை நீங்கி போய்விடுகிறது. வெளிறு நீங்கிய பாலையை, அப்படி வெறுமை நீங்கிவிட்ட அந்த பாலை நிலத்தை மெல்லென போன, நிதானமாக நடந்து கடந்து போனார்கள். போனார், போனார் என்பது போனார்கள். இப்போது போனார்கள் என்று சொன்னால்தான் அது மூன்று பேருக்கான பயனிலையாக இருக்கும். இன்றைய தமிழ் நடை அவ்வாறு மாறியிருக்கிறது. போனார் என்று சொன்னால் ஒரே ஒருவரை மரியாதை பன்மையில் கூறுவதாகத்தான் இன்றைய தமிழ் நடை அமைந்திருக்கிறது. ஆனால் இங்கு போனார் என்பதே போனார்கள் என்ற பொருளை தருகிறது. அந்த மூவரும் போனார்கள் என்ற பொருளை தந்து விடுகிறது. கள் என்ற விகுதி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை இப்போது. அன்றைக்கு கள் என்ற விகுதி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இப்போது கள் என்ற விகுதி சேர்த்தால்தான் அது மூன்று பேர் போனார்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம். இல்லாவிட்டால் போனார், ஏதோ ஒருவர் போனார் என்று மாத்திரம் நாம் நினைப்போம். மூன்று பேரும் போனார்கள். வெளிறு நீங்கிய பாலையை மெல்லென போனார், கடந்து போய்விட்டார்கள். அவ்வாறு போனவர்கள் சித்திர கூடத்தை கண்டார் என்று அடுத்து சொல்கிறார். சித்திர கூடத்தை கண்டார், அது அடுத்த பயனிலை. போனார் என்பது ஒரு பயனிலை, கண்டார் என்பது ஒரு பயனிலை. சித்திர கூடத்தை கண்டார், அந்த மூன்று பேரும் சித்திர கூடத்தை பார்த்தார்கள். நடந்த செயல் இரண்டுதான். பாலையை கடந்து போகிறார்கள், சித்திர கூடத்தை கண்டார்கள். அந்த இரண்டு செயலையும் சொல்லிவிட்டார். அந்த சித்திர கூடத்தை கண்டார் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த சித்திர கூடம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவதற்கு இடையில் உள்ள இரண்டு அடிகளை பயன்படுத்துகிறார் கம்பர். சித்திர கூடத்தை வர்ணிக்கின்ற வார்த்தைகளாக அவை அமைந்திருக்கின்றன. அந்த சித்திர கூடம் என்பது எப்படிப்பட்டது? சித்திர கூட மலை தோற்றம் எப்படிப்பட்டது? அதனுடைய தன்மை என்ன என்பதை சேர்த்து சொல்கிறார். சித்திரக்கூடத்தோடு அடை கொடுத்து கூறுகிறார். குளிரு வான்மதி குழவி தன் சூழ்வயிற்றொழிப்ப பிளிரு மேகத்தை பிடியென பெரும்பனை தடக்கை களிறு நீட்டும் அச்சித்திரக்கூடம். அந்த சித்திரக்கூடம் எப்படிப்பட்டது என்றால், பிளிரு மேகத்தை பிடியென பெரும்பனை தடக்கை களிறு நீட்டும். அது ஓங்கி வளர்ந்த ஒரு மலை, ஆகாயத்தை அளாவி நிற்கிறது, மேகமண்டலத்தை ஊடுருவி போயிருக்கிறது. அந்த அளவிற்கு உயர்ந்த மலை. அந்த மலையில் யானை கூட்டங்கள் வசிக்கின்றன. ஆண் யானையும் பெண் யானையுமாக இணை இணையாக சஞ்சரிக்கின்றன அந்த மலை உச்சியில் யானைகள். அவ்வாறு சஞ்சரிக்கும் போது ஆண் யானையும் பெண் யானையும் விளையாடுகின்றன. ஒளிந்து விளையாடுதல், ஓடிப்பிடித்து விளையாடுதல் என்றெல்லாம் விளையாட்டுகள் இருக்கின்றன அல்லவா? அந்த மாதிரியான விளையாட்டுகளை அந்த யானைகள் விளையாடுகின்றன. அவ்வாறு விளையாடும் போது ஆண் யானைகளின் பார்வைக்கு படாமல் பெண் யானைகள் ஒளிந்து கொள்கின்றன. பெண் யானைகளை தங்கள் ஜோடியாகிய பெண் யானைகளை அந்த ஆண் யானைகள் அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டு வருகின்றன. கருப்பாக எதை பார்த்தாலும் தங்களுடைய துணையாகிய யானையோ என்று அந்த ஆண் யானைகளுக்கு தெரிந்து அவை உற்று நோக்குகின்றன. ஆகாயத்தில் சந்திரன் ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அந்த ஆகாய சந்திர ஒளியில் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஓடிப்பிடித்து ஒளிந்து விளையாடும் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அந்த யானைகளுக்கு இடையே. ஆகாய சந்திரன் எப்போதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்காது, சில நேரங்களில் மேகங்களுக்கு கூடாக மறைந்து போய்விடும். அப்படி மறைந்து போய்விட்டால் இருண்டு போய்விடும், வானம் இருண்டு போய்விடும், அந்த மலை உச்சி பகுதியும் இருண்டு போய்விடும். அவ்வாறு மேகத்திற்கு ஊடாக சந்திரன் மறைந்த அந்த தருணத்தில் ஒரு மயக்க காட்சி அங்கு நடக்கிறது. அந்த ஆண் யானைகள் மயங்கி ஒரு செயலில் ஈடுபடுகின்றன. என்ன செய்கின்றன என்றால், மேகங்களுக்கு ஊடாக சந்திரன் போய் மறைந்தவுடன் அந்த மேகங்கள் எல்லாம் கருநிறத்தில் காட்சி அளிக்கும் அல்லவா? திட்டு திட்டாக கருநிறமாகத்தான மேகங்கள் இருக்கும். அது மலை உச்சியில் மலை மீது படிந்திருக்கும் அந்த மேகங்கள். அந்த மேகத்தை இந்த ஆண் யானையானது தன்னுடைய துணை யானைதான் அது என்று கருதி அந்த மேகத்தின் மீதாக கையை நீட்டி தன் பெண் யானையை பரிசிப்பது போல ஸ்பரிசிக்கும் என்று கம்பர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடிய சித்திரகூட மலை. மேகத்திற்குள் சந்திரன் மறைந்ததும் எங்கும் இருண்டு போய்விட அந்த இருட்டில் கருநிற மேகத்தை தன்னுடைய துணை யானை என்று, தன்னுடைய பெண் யானை என்று நினைத்து ஆண் யானை தும்பிக்கையை நீட்டி தழுவுகின்ற மலை சித்திரகூட மலை. அப்படிப்பட்ட சித்திரகூட மலையை இந்த மூன்று பேரும் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். பிளிரு மேகத்தை பிடியென பெரும்பனை தடக்கை களிறு நீட்டும். பிளிரு மேகம், பிளிரு மேகம், பிளிருகின்ற மேகம். பிளிருதல் என்றால் ஒளி எழுப்பு எழுப்புதல். யானை பிளிரும் என்று சொல்லுவோம், இங்கு மேகம் பிளிருகிறது என்று சொல்லுகிறார். மேகம் எவ்வாறு பிளிரும் என்றால், இடியாகிய குரலை எழுப்பி மேகம் பிளிரும். யானையும் பிளிரும், மேகமும் பிளிரும். மேகம் குரலால் பிளிரும். அப்படி இடிக்குரலை வெளிப்படுத்துகின்ற அந்த மேகத்தை பிடி என, பிடி என்றால் பெண் யானை என்று பொருள். பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. அந்த மேகங்களை பெண் யானை என்று கருதி பெரும் பனை தடக்கை, பனை போன்ற பனைமரம் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பருமனாக இருக்கும். அப்படி பனைமரம் போன்ற பெரிய தங்களுடைய கைகளால் அந்த யானைகள், களிறு, களிறு என்றால் ஆண் யானைகள், அந்த ஆண் யானைகள் நீட்டும் அந்த மேகத்தின் மீதாக தங்களுடைய துதிக்கையை நீட்டுகின்ற அச்சித்திரக்கூடத்தை கண்டார். அந்த சித்திரக்கூட மலையை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். பிளிறு மேகத்தை பிடியென பெரும்பனை தடக்கை களிறு நீட்டும். அதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஏன் இந்த மேகத்தை பெண் யானை என்று ஆண் யானை நினைத்தது? ஏன் நினைத்தது என்றால் அங்கு வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது, அதனால் நினைத்தது. ஏன் வெளிச்சம் இல்லாமல் போனது என்றால் சந்திரன் மேகத்திற்கு ஊடாக போய் மறைந்து விட்டது, அதனால் வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது. அந்த மேகத்திற்கு ஊடாக சந்திரன் மறைந்ததை இரண்டாவது அடியில் சொல்லுகிறார். புளிரு வான்மதி குழவி தன் சூழ் வயிற்று ஒழிப்ப. குளிரு வான்மதி குழவி, குளிரு என்பதும் ஓசையிடுதல் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை தான். சத்தம் எழுப்புதல், சத்தம் எழுப்பக்கூடிய வானம், வானத்தில் இருந்து சத்தங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். இடி சத்தம், எரி கற்கள் விழுகின்ற ஓசை, இவை போன்ற ஓசைகள் பல வரக்கூடிய வானம் என்பதனால் வானத்திற்கு ஒரு அடையாக குளிரு வான் என்று கம்பர் அடை கொடுத்து கூறுகிறார். குளிரு வான், ஓசை இடக்கூடிய அந்த வான் பரப்பில் உள்ள மதிக்குழவி சந்திரனாகிய பிள்ளை, மதிக்குழவி என்று சொல்கிறார். இளம் பிறைச்சந்திரனை மதிக்குழவி என்று சொல்கிறார். சந்திரனாகிய பிள்ளை, சிறு பிள்ளை, அதாவது பிறைச்சந்திரன். அந்த வானத்தில் பிறைச்சந்திரனானது தன் சூழ் வயிற்று ஒழிப்ப, தன் என்பது இங்கு மேகத்தை குறிக்கிறது. அந்த பின்னாடி வரக்கூடிய மேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. அந்த மேகத்தினுடைய சூழ் வயிற்றில், அதனுடைய வயிற்றில், அந்த மேகத்தினுடைய கற்ப வயிற்றில், மேகத்திற்கு கற்ப வயிறு என்னவென்று கேட்டால் மேகம் நீரை தரித்திருக்கிறது. மேகம் நீரை தரித்திருப்பதை அது சூழ்கொண்டிருப்பதாக சொல்வது ஒரு கவி மரபு. தண்ணீரை உள்ளடக்கிய மேகத்தை கருத்தரித்த மேகம் என்று சொல்வது கவிஞர்களுடைய வழக்கம். எனவே இங்கு சூழ் வயிறு என்று சொல்கிறார். சூழ் வயிறு என்றால் கற்ப வயிறு என்று அர்த்தம். தண்ணீரை உள்ளடக்கிய வயிற்றை உடைய அந்த மேகத்திற்கு ஊடாக போய், அந்த மேக வயிற்றுக்குள் போய் இந்த பிறைச்சந்திரன் ஒளித்து விடுவதனால், மறைந்து விடுவதனால் எங்கும் வெளிச்சம் இல்லாமல் போய்விட, அதனால் பிளிறு மேகத்தை, அந்த மேகத்தை, இருண்டு காணப்படக்கூடிய அந்த மேகத்தை பிடி என பெண் யானை என பெரும் பனை தடக்கை களிறு நீட்டும். ஆண் யானையானது அந்த மேகத்தை தன்னுடைய பெண் யானை என்று கருதி தன்னுடைய துதிக்கையை அதன் மீது நீட்டி தழுவும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடிய சித்திரக்கூடம், அந்த சித்திரக்கூடத்தை இந்த மூன்று பேரும் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன் இது இது இதில் வந்து அந்த சித்திரக்கூட மலையில் யானைகள், பல யானைகள் இருந்த பகுதி அப்படின்ற எடுத்துக்கலாமா? அதாவது இதில் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய இது இப்படி இவ்வாறு சொல்வதன் மூலம் சித்திரக்கூடத்தை பற்றிய ஒரு பிரமிப்பான காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். ஒன்று, முதலில் நமக்கு தெரியக்கூடியது சித்திரக்கூடம் மிக உயர்ந்த மலை என்பது தெரிந்து விடுகிறது. அந்த மலையின் மீது உள்ள யானைகள் மேகத்தையே துதிக்கையால் தொடுகின்றன என்றால் அது எவ்வளவு தூரம் உயர்ந்த மலையாக இருக்க வேண்டும்? முதலில் நமக்கு அந்த மலையினுடைய பிரம்மாண்டமான உயர்ந்த வடிவம் கண்ணுக்கு தெரிந்து விடுகிறது. அடுத்து அந்த மலையில் யானை கூட்டங்கள் பல வசித்திருந்தன என்ற உண்மை நமக்கு புலப்பட்டு விடுகிறது. எனவே யானைகள் எல்லாம் உல்லாசமாக விளையாடி திரியக்கூடிய மலையாக அது இருக்கிறது என்பதனால் அது பல விலங்குகளும் சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு பகுதி என்பதையும் நமக்கு கம்பர் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். இந்த ஒரு காட்சியை சொல்லுவதன் மூலம் இது ஒரு உயர்வு நவீழ்ச்சி அணி. மேகத்தை யானை தொட முடியுமா என்றெல்லாம் கேள்வி இங்கு வரலாம். மலையில் நின்று மேகத்தை யானை தொடுமா? அவ்வளவு தூரம் மலை உயர்ந்து இருக்குமா? மலையில் மேகங்கள் எல்லாம் படிந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா, மலை மீது அப்படி படிந்திருக்கும். எனவே அது இது இல்லாத ஒன்றை சொன்னதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது மேகம் மலை மீது படிந்திருப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். மேகமண்டலம் அளவிற்கு உயர்ந்து நிற்கிற மலையை எல்லாம் நாம் காணத்தான் செய்கிறோம். எனவே இது இல்லாததை சொன்ன ஒரு பாடல் அல்ல. உயர்ந்த ஒரு மலை காட்சியை ஒரு அங்கு நடக்கக்கூடிய விலங்குகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு நாடக காட்சியின் மூலம் நமக்கு கண்முன்பு கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் கம்பர் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மேகத்தை தன்னுடைய பெண் யானை என்று யானை கருதுமா, ஆண் யானை கருதுமா? இவ்வாறு ஆண் யானையும் பெண் யானையும் விளையாடுமா என்று கேட்டால் விளையாடுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. நாம் குரங்குகளை பார்க்கிறோம். குரங்குகளில் அந்த ஆண் குரங்கு பெண் குரங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்கார்ந்து பெண் குரங்குக்கு ஆண் குரங்கு பேன் பார்க்கக்கூடிய அந்த நிலை, அதை தடவி கொடுக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் கண்ணார நாம் காணத்தான் செய்கிறோம். அந்த விலங்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு போக்கு, அன்பு பிணைப்பு, இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல யானைகளுக்கு இடையேயும் அந்த விளையாட்டுத்தனம், அன்பு பிணைப்பு இருந்தது, இருந்திருக்கும், இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் இருக்கலாம், நாம் இல்லை என்று சொல்ல முடியாது அல்லவா. குரங்குகளில் அதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். பல இடங்களில் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். அவை அவை அந்த பிள்ளைகளை எல்லாம் மிகவும் அன்போடு தடவி கொடுப்பது, பெண் குரங்கினுடைய தலையை ஆண் குரங்கு வருடி அதில் இருக்கக்கூடிய உண்ணிகள் இவற்றையெல்லாம் எடுத்து அதற்கு சேவை புரிவது, இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதேபோல விலங்குகளில் யானைகள் கூட இருக்கலாம், விளையாடக்கூடிய தன்மை உடையனவாக இருக்கலாம். அது நமக்கு உண்மை தெரியவில்லை. இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமா ஐயா? நம்ம அதாவது அந்த மேகம் வந்து தூரத்திலிருந்து பார்க்குறாங்க, அதை பார்க்கும் பொழுது வந்து அந்த மலை மலை மேலே இருக்கிற மரங்கள் அது, அப்புறம் மேகம் எல்லாம் இருக்குது, அந்த அடர்ந்த மேகம் இருக்குது, அது பார்க்கறதுக்கு ஒரு யானை, அதை யானை வந்து அந்த மேகத்தை தொடும்படி அந்த மாதிரி ஒரு ஊமையாக எடுத்துக்கலாமா? ஆஹா, அதாவது இவர்கள் ராம இலக்குவர் சீதை மூன்று பேரும் இந்த காட்சியை பார்த்தார்கள் என்று கம்பர் சொல்லவில்லை. இப்படி காட்சி நடக்கின்ற சித்திரக்கூடத்தை பார்த்தார்கள். தூரத்தில் மலையை பார்க்கிறார்கள். தூரத்து காட்சியில் இந்த காட்சி தெரியாது. அங்கு மலையில் உச்சியில் நடக்கக்கூடிய காட்சி தெரியாது. அந்த மலை தான் தெரியும், ஒரு பிரம்மாண்டமாக ஓங்கி நிற்பது. இது கவிக்கூற்று, அந்த மலையை வர்ணிக்கக்கூடிய கவிக்கூற்று. அந்த மலை இப்படிப்பட்ட நிகழ்வை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த மலையை இவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். அங்கு நடப்பதாக, அப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பதாகத்தான் கம்பர் சொல்கிறாரே தவிர நடப்பது போல இவர்களுக்கு தெரிகிறது என்று சொல்லவில்லை. அது இல்லை அங்கு அப்படி இல்லை, அது நடக்கிறது. மாதிரி சொல்லலை. அதாவது அது பார்க்கறதுக்கு வந்து அந்த அந்த மே அந்த யானை யானை தோற்றத்தில் இருக்கிற ஒரு யானைக்கு தான் அப்படி தெரிகிறது. அந்த மேகம் ஆண் யானைக்குத்தான் பெண் யானை மாதிரி தெரிகிறதே தவிர ராம லக்குவர்களுக்கு அந்த மேகம் யானை போல தெரிகிறது என்று கம்பர் சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை. ஆண் யானைக்குத்தான் மேகம் பெண் யானை போல தெரிந்து இது நம்முடைய ஜோடி ஆயிற்றே என்று ஜோடி யானையை தழுவ நினைப்பது போல நினைத்து அந்த மேகத்தை தழுவுகிறது, துதிக்கையை நீட்டி தழுவுகிறது என்று சொல்லுகிறார். யானைக்குத்தான் அவ்வாறான ஒரு மயக்கம் வருகிறது. இவர்கள் தூரத்தில் இருந்து பார்ப்பவர்கள் இதை பார்க்கவில்லை. இவ்வாறு நினைத்து யானை மேகத்தை தொடக்கூடிய மலை சித்திரக்கூட மலை, அந்த மலையை இவர்கள் தூரத்தில் இருந்து பார்த்தார்கள் என்று சொல்லுது. அவர் சொல்லு அந்த நிகழ்வு உண்மையிலேயே அங்கே நடப்பதாகத்தான் சொல்லுது. அந்த நிகழ்வை இவர்கள் பார்க்கவில்லை. இவர்கள் உள்ளுக்குள் போன பிறகு பார்க்கிறார்கள். அது வேறு பல காட்சிகள் எல்லாம் பார்த்ததாக பின்னாடி கம்பர் சொல்லி செல்கிறார். அந்த மலைக்குள் நடந்த காட்சிகள் என்னவென்றெல்லாம் பார்த்தார்கள் என்று. இங்கே இவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மலையை ஒரு அறிமுகப்படுத்துகிறார் நமக்கு. அது எப்படிப்பட்ட மலை என்றால், மலை உச்சியில் யானைகள் விளையாடும் போது தன்னுடைய பெண் யானை என்று மேகத்தை ஆண் யானை மயங்கி தொடக்கூடிய ஒரு மலை அந்த சித்திரக்கூட மலை. அந்த மலையை இவர்கள் இங்கிருந்து பார்த்தார்கள் என்று சொல்கிறார். இது கவி கூற்று. அங்கு மலையில் நடக்கக்கூடிய காட்சி கவி தன்னுடைய கற்பனை அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மலை, உயர்ந்த மலையாக, இதை வெறும் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து சொன்னார் என்று எடுக்க தேவையில்லை. இவ்வாறும் கூட நடக்கலாம், விலங்குகளுக்கு இடையே நடக்கக்கூடியவையாகவும் இவை இருக்கலாம். இப்படிப்பட்ட மலை என்று சொல்கிறார். சரி. அந்த மலைக்கு அடை கொடுத்து கூறுகிறார், இப்படிப்பட்ட மலை, அப்படிப்பட்ட தன்மையுடைய மலையே அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். அந்த ஐயா, காட்சியை பார்த்ததாக சொல்லவில்லை. ஆ, சொல்லுங்கள். குளிர்னா வந்து ஓசைன்னு தான் எடுத்துக்கணுமா ஐயா? நான் முன்னாடி படிக்கும் போது குளிர்னா குளிர்ந்த அது வேறு. அதுங்க குளிர், குளிர் என்பதற்கு இடையின ரகரம் வரும். குளிர்தல், குளிருதல், குளிருதல், அது இடையின ரகரம் வரும். இங்க வள்ளின ரகரம் வந்திருக்கிறது அல்லவா, குளிர். அதனால் இதற்கு அர்த்தம் வேறு. சரி. நான்கு அடிகளிலும் ஒத்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. வெளிர், குளிர், குளிர், களிர் என்று. சரி ஐயா. குளிர், பிளிறு, பிளிறு இரண்டுமே வந்து ஆமா, ஓசை. இரண்டும் கிட்டத்தட்ட ஒத்த அர்த்தமுடைய வார்த்தைகள். சரி. குளிரு வான் என்பது வானத்திற்கான அடை. வானம் குளிருது. வானத்தில் பல நேரங்களில் நாம் ஓசைகளை கேட்கிறோம் அல்லவா, இடி ஓசை. பெரும்பாலும் இடி ஓசையை கேட்கிறோம். இன்னும் பல ஓசைகள், எரி நட்சத்திரம் விழும் போதெல்லாம் ஓசை கேட்கலாம். அந்த ஓசைகள் எல்லாம் உள்ளடக்கி குளிரு வான் என்று எடுத்துக்கொள்ளும். இதுல குளிர், அந்த இடையினரு போட்டாலும் வானத்தை குளிர்ந்த வானம் என்றும் சொல்லலாம். அதுவும் பொருந்தக்கூடியதான். அப்படி என்றால் இடையின, அந்த இடையின ரூ போட வேண்டும். குளிர், குளிர்கின்ற வான், அதுவும் பொருத்தமான அடையாகத்தான் இருக்கும் வானத்திற்கு. ஆனால் இவர் எல்லா இடத்திலும் அந்த வார்த்தைகள் ஒன்றுபட அமைய வேண்டும் என்பதற்காக இந்த குளிர் போட்டிருக்கிறார். குளிர் வான் என்று போட்டிருக்கிறார். சரி ஐயா. பிளிர்ன்றது என்ன அர்த்தம் சொன்னீங்க ஐயா? பிளிருக்கு குளிருதல், யானை புளிர்கிறது. அது நாம் இன்று கூட வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். யானை புளிரியது என்று பேசுகிறோம் அல்லவா. யானையினுடைய சிங்கம் கர்ச்சித்தல் என்று சொல்வது போல யானை புளிரியது என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு ஓசைக்கான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சிங்கம் கர்ச்சிக்கும், புலி உருமும், யானை புளிரும், நரி ஊளையிடும், எல்லாம் சத்தம்தான். ஆனால் அந்த சத்தத்துக்கு வெவ்வேறு வார்த்தைகள் நாம் வைத்திருக்கிறோம். அதுதான் தமிழினுடைய அழகு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள். சரிங்க. ஆடு கத்தும், ஆமாம். அதாவது களிரும் பிளிரும் ஒரே ஒரே ஒத்த சொல்லா வருது. அது ஆமாம், ஒத்த சொல்லுங்கள். ஆமாம் களிறு போடும் சத்தம் பிளிறு. ஆமாம், களிறு எழுப்பக்கூடிய குளிர் பிளிர் அப்படி சொல்லலாம். களிறு. ஆமாம். சரி ஐயா, இந்த பாடலோடு நிறுத்திக்கலாமா ஐயா? நேரம் ஆ, ஆகிவிட்டது. நிறுத்திக்கலாம். ஆ, சரி.